శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశతి అస్మత్ గురు పరంపరాయే నమః. ఇదివరకం ఒక నైయాయికం సొన్న విభుత్వ పక్షం ఆత్మ విభో అప్படின்னு அவன் சொன்னான் இல்லையோ, அந்த பட்சத்தை கண்டனம் பண்ணி அணுத்வம் சொன்னாதான் சரியா இருக்கும். அணுத்வம் தான் ஸ்ருதி சித்தம், யுக்தி சித்தம், ஸ்மிருதி சித்தம் அப்படின்னா சொல்லி அழகா சாதிச்சுட்டு. இப்போ ஜெயின பட்சத்தை கண்டனம் பண்ண போறாரு. ஆரம்பத்துல இந்த ஜீவசரம் ஆரம்பிக்கிற சமயத்துல ஒரு விஷயம் சாதிச்ச என்னதுன்னாக்க, தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா அப்படின்னு சாதிச்ச. தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா அப்படின்னு சாதிச்ச முதல்ல. அத மாதிரி இந்திரியத்தை காட்டிலும், ஞானத்தை காட்டிலும், பிராணனை காட்டிலும், மனசை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன் அப்படின்னு சாதிச்சுட்டார். இப்ப என்ன அப்படின்னாக்கா, ஆத்மா தேகம்னு சொல்லட ஜெயினன், ஜெயினன் சொல்ற பட்சம் என்னன்னா, ஆத்மா வந்து சரீர பரிமாணத்தை உடையவன். நான் இருக்கேன், என் உடம்பு எவ்வளவு வசரமா இருக்கோ, எவ்வளவு பருமனா இருக்கோ, அவ்வளவுதான் என்னுடைய ஆத்மஸ்வரூபம். அத மாதிரி இப்போ ஒரு ஆத்மா யானையா பிறக்கிறது, இன்னொரு ஆத்மா எறும்பா பிறக்கிறது, அப்படியானா யானையா இருக்கிற ஆத்மா இருக்கோ இல்லையோ, அந்த யானை உடம்பு எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவு பெருசு அந்த ஆத்மஸ்வரூபம். அதே மாதிரி எறும்பு ஆத்மான்னு சொன்னாக்க, எறும்புடைய சரீரம் எவ்வளவு எத்தனைதா இருக்கும், சிறி ரொம்ப சின்னதா இருக்கும், அந்த சுரூபம் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு அவ சொல்ற. இப்போ அத கண்டனம் பண்ணணும். இது வந்து நீ ஆத்மான்றது தேக பரிமாணம் தான் அப்படின்னு சொன்னையானாக்க அதுல விரோதம் வரும். என்ன விரோதம் முதல்ந்து அப்படின்னா, ஸ்ருதி விரோதம் தான் வருது. ஸ்ருதி விரோதம் வரும். ஏன் ஸ்ருதி விரோதம் வரணும்னாக்க, நஜாயதே மிருகதேவா விபஸ்தித் அப்படின்னுட்டு ஸ்ருதி சொல்றது, பிறப்பதில்லை இறப்பதில்லை அப்படின்னு சொல்றது. அப்போ பிறப்பு இறப்பு அப்படின்றது யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னாக்க, தேகத்துக்கு தான் வரும், ஆத்மஸ்வரூபத்துக்கு வரவே வராது. ஆத்மஸ்வரூபத்துக்கு வராது, வேற தேகத்துக்கு தான் அது வர்றது. தேகத்துக்கு வர வேண்டிய இறப்பு அத மாதிரி பிறப்பு அப்படின்றது இருக்குதே, இந்த ரெண்டும் தேகத்துக்கு தானே வரும், ஆத்மஸ்வரூபத்துக்கு வராது. அதனால நஜாயத்தே மிருகதேவா விபஸ்தது அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. இது வந்து ஷட் பாவ விகாரங்கள் அப்படின்னு சொல்ற ஆறு பாவ விகாரங்கள் என்னென்ன, ஆறு சொல்றாங்க, அஸ்தி, ஜாயதே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷீயதே, நஷ்யதி அப்படின்னு சொல்ற. இதோ இருக்கு, இருக்கிற வஸ்து திறக்கிறது, ஜாயத்தை உற்பத்தி ஆகிறது, உற்பத்தி ஆனது வர்த்ததே நல்லா வளர்றது, அதுக்கப்புறம் விபரிணமத்தை மாறுறது, அதுக்கப்புறம் அபக்ஷீயத்தை குறைய ஆரம்பிக்கிறது, குறைஞ்ச உடனே நஷ்யதி அழிவை அடைகிறது. இது ஆறு, அஸ்தி, ஜாயத்தை, வர்த்ததே, விபரிணமத்தை, அபக்ஷீயத்தை, நஷ்யதி அப்படின்னு ஆறு விதமான விகாரங்கள் லோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவுக்கும். ஒரு பானை அப்படின்ட்டு இருக்குன்னு சொல்லுங்க, அயம் கடக அஸ்தி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அப்ப அயம் கடக அஸ்தி, இந்த கடமானது இருக்குன்னு சொன்னா, இருக்குன்னு சொன்னான்னாக்க அதுக்கு முன்னாடி அது திறக்கலை, அதுக்கு உற்பத்தி ஆகல. அதனால இப்ப இருக்கு அப்படியானாக்க ஜாயதே அது உற்பத்தி ஆச்சு. உற்பத்தி ஆனவன புதுசா இருக்குது, புதுசா இருக்குது அது என்ன பண்றது நல்லா ஜாய வர்த்ததை நிறைய இருக்கு. அதனுடைய இது அச்சேதனம் தானே, அதனுடைய காரியங்கள் எல்லாம் பண்றது. ஆனா உடம்புன்றது அப்படி இல்லை. ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்ததுன்னா அந்த குழந்தை சின்ன குழந்தை, ஒரு மழை இருக்கு பிறக்கச்சே, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது, அதுக்கப்புறம் 6 அடி அப்படி எல்லாம் வளர்றா எல்லாருது. வர்த்ததை விபரிணமத்தை பரிணாமங்கள் அடைஞ்சுட்டே இருக்கு. ஒரு நாள் குண்டா இருக்கான், ஒரு நாள் இழைச்சி போயிடுறான் அப்படி எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அபக்ஷீயதை வயசாக வயசாக உடம்பு என்ன இருக்கு குறைஞ்சுட்டே வருது. அந்த தெரியல காது தெரியல, உடம்பு சுருங்கி போயிடுறது அப்படி எல்லாம் ஆறுது. கடைசியில நஷ்யதி. இது ஒரு அச்சேதனத்துக்கு தான் லோகத்துல பாக்குறோம், சேதனத்துக்கு நம்ம பாக்குறதே கிடையாது, சேதனத்துக்கு பாக்குறது இல்லை. அதனாலதான் நஜாயத்தே மிரியதேவா விபஸ்துன்னு சொன்னதுனால ஜாயத்தேன்றதும் நஷ்யதிங்கிறதும் நிஷேதிக்கப்பட்டுருக்கு. நஜாயத்தே மிரியத்தேன்னு சொன்னதுனாலயே பிறக்கிறது, உற்பத்தி ஆகிறது, நாசத்தை அடைகிறது அப்படிங்கிறது நிஷேதிக்கப்படுகிறது, போயிடும். அதனாலயே மீதி எல்லாம் கூட போயிடுறது. வர்த்ததே விபரணமதே அபக்ஷீயத்தை அதுவும் போயிடுறது. வேற என்ன இருக்கு இந்த ஆத்மாவுக்குன்னா அஸ்தி அப்படின்றது ஒன்று இருக்கு. அஸ்தி அஸ்தின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்பொழுதும் இருப்பது, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறது, நிர்விகாரமா இருக்கிறது. இத வந்து ஸ்ரீபாஷ்யகார இந்த இதுல வந்து வஸ்வஸ்தி கிம் அப்படின்னு மைத்ரேயர் கேட்கிறார். வஸ்து அஸ்தி கிம் அப்படின்னு கேக்குறார். எப்பொழுதும் இருக்கக்கூடிய வஸ்து எது அப்படின்னு கேக்குற மைத்ரேயர் பராசரர்கிட்ட. பராசர பகவான் விஷ்ணுபுராணத்துல அதுக்கு பதில் சொல்ற, இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கோல்லையோ அது மட்டும் அஸ்தி, அது மட்டும்தான் எப்பொழுதும் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு நிர்வீகாரமா அப்படின்னு சொல்ற. ஆகையினால நஜாயதே மிரியதேவா விபஸ்தது அப்படின்னு சொன்னதுனால இந்த ஆத்மாவானது இறப்பற்றது, இறப்பற்றது அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. அதனால அது எப்பொழுதும் இருக்கு, அஸ்தி அப்படின்றது தான் இருக்கு. அப்படி சொல்லும் பொழுது நீ என்ன பண்ணிட்டேன்னாக்க, இப்போ ஷரீர அளவுதான், ஷரீர அளவுதான் இந்த ஆத்மா அப்படின்னு நீ சொல்ற. அவர் என்ன ஜெயினன் அப்படி சொன்னாக்க இந்த மாதிரி விரோதம் வந்துருமே. இது விரோதம் வந்துடுறதுனால இந்த ஸ்ருதி நிர்வீகாரம், நிர்வீகாரமா இருக்குன்றது ஸ்ருதி சொல்றது. நிர்வீகாரமா இருக்குன்னு ஸ்ருதி சொல்லச்ச அதுக்கு விரோதமாக சரீர பரிமாணம் தான் ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க ஸ்ருதி விரோதம். ஸ்ருதி விரோதம் உண்டு இல்ல, ஆத்மஸ்வரூபம் ஒரே மாதிரி இருக்கிறது, ஆனா இது மாறிண்டே இருக்குதே, மாறிண்டே இருக்கு. ஏற்கனவே நிறைய சொல்றோம் ஆத்மா வந்து அனித்யம்னு சொல்லிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அப்போ எத்தனையோ விரோதங்கள் வரும்னு சொல்லியிருக்கோம். அதாவது அகிருத அபியாகமம், கிருத விப்ரநாசம். அப்போ அவன் பண்ணினப்பா அவன் புண்ணிய பாப பலத்தை யார் அனுபவிக்கிறது அப்படின்னு கேள்வி வந்துருவேன். ஏன்னா அவன் அனித்தியம் தான் நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க, அதனால அது தவறான பாதம். அகிருத அபியாகமம், தான் பண்ணாத கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கணும், தான் பண்ணின கர்மா பலத்தை அனுபவிக்க வேண்டாம், கிருத விப்ரநாசம் அப்படின்னு வந்துடும். அது பெரிய தோஷம், அது அதனால வரக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்றோம். அதனால விகாரம் வந்துருத்தோம்னாலே அவைகளுக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு அர்த்தம். அழிவு வந்துருத்துன்னா அனித்யம், அனித்யமா போயிடுதுனாக்க அதை என்ன பண்ண முடியும்? அதனால உங்க சித்தாந்தத்துல நீங்க அப்படி வந்துருமே. அவனும் ஆத்மா நித்யம் சொல்றான், யாரு ஜெயினனும், நீ ஆத்மா நித்யம் சொல்ற, மோட்சம் உண்டுன்னு சொல்ற, புண்ணிய பாப்பரப்ப கர்மாவனி ஒத்துக்கிற, எல்லாத்தையும் ஒத்துப்ப, ஆனா ஆத்மா அளவுதான், சரீர அளவுதான் ஆத்மா அப்படின்னு நீ சொன்னையானாக்க அது இந்த நித்தியத்துவத்துக்கு பாதகம், மோக்ஷ தசைக்கு பாதகம். அதனால அதை வச்சு கூப்பிடாது. சரி, அவன் என்ன அதுக்கு மேல கேக்குறான், நீ வந்து எங்களை பார்த்து இப்படி சொல்ற, அப்போ லோகத்துல எப்படி பிரயோகம் இருக்கு? பண்டிதனோ பாமரனோ எல்லாருமே சொல்ற, நான் ரொம்ப எழுச்சி போயிட்டேன், நான் ரொம்ப பெருத்து போட்டேன், உண்மா ரொம்ப ஸ்தூலோகம் கிருஷோகம் அப்படின்னு லோகத்தை சொல்றாளே இல்லையா? இப்ப அகம் ஸ்தூலகா அகம் கிருஷக அப்படின்னு சொல்றான், நான் பருத்து இருக்கேன், நான் இளைச்சி இருக்கேன், ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நான் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் ஒத்துண்ட ஆத்மா, ஸ்தூலகா கிருஷகா அப்படிங்கிறது சரீர தர்மம், அது சரீர தர்மம், அது சரீர தர்மத்தை இட்டே அகம் ஸ்தூலகா ஸ்தூலோகம் கிருஷோகம், நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கே. அப்போ ஆத்மாதான் ஸ்தூலமா இருக்கான், ஆத்மாதான் ஒல்லியா இருக்கான் அப்படின்னு லோகத்துல இருக்குது அது. அதனால சரீரானுகுணமா தானே இருக்கு, ஆத்மஸ்வரூபமே சரீரானுகுணமா இருக்குது அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்குதே. அத மாதிரி இன்னொன்னு வாக்கியம் எல்லாம் இருக்கு, என்னுடைய தலையில சுகம் உண்டாயிடுச்சு அப்படின்னு இருக்குது அது. அதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு சுவாமி என்ன பதில் சாதிக்கிற, ஏற்கனவே நிறைய சொல்றோம் இது, இது கீதா பாஷ்யத்துல நிறைய எடுத்திருக்க, ஸ்ரீபாஷ்யத்திலையும் எடுத்திருக்க, கீதா பாஷ்யத்துல ரொம்ப அழகான விவரணம் பண்றேன். எவருமானார் அவாரி சுவாமி தேசிகன் தாத்பரிய சுந்தரிகளையும் சாதிச்சிருக்கார். இப்போ நீயே ஒரு வார்த்தை விட்டுட்ட, என்னுடைய தலையில சுகம் வந்தது, என்னுடைய காலில வேதனை இருக்கு அப்படின்னு நீ சொல்றியா இல்லையா? ரெண்டு பேரும் பிரயோகம் பண்றோம். அப்ப உடம்புதான் ஆத்மா, உடம்பு அளவுதான் ஆத்மா அப்படின்னு நீ சொன்னாக்க, அப்ப என்ன சொல்லணும், அப்ப என்ன சொல்லணும், எனக்கு சுகம் சொல்லணும், என் தலையும் ஆத்மா தானே, என் காலம் ஆத்மா தானே, அப்ப எனக்கு சுகம் தானே சொல்லணும், என்னுடைய சுகம் அப்படின்னு தானே சொல்லணும், என்னுடைய தலையில் சுகம், என்னுடைய காலில் துக்கம் அப்படின்னு தானே லோகத்துல நீ பிரயோகம் பண்றோம். ஏன் அங்க வந்து வெயில் கிரண்யம் வந்துட்டு ஸ்தூலோகம் சொன்னாக்கா சமானாதி கிரண்யம், ஒரே விபக்தி, முதல் வேற்றுமை பிரதமா விபக்தி, அந்த மாதிரி ஒரே வச்சனம் ஏக வச்சனம், நான் உண்டாக இருக்கிறேன் அப்படின்னு வந்தது. ஆனால் என் தலையில் சுகம், என் காலில் வேதனை அப்படின்னு சொல்லச்சார். வயது கிரண்யம் வந்துட்டு, வயது கிரண்யம் சாமான கிரண்யம் இல்ல, வேற்றுமை வேற. மம அப்படின்னாக்கா ஷஷ்டி விபக்தி, மூர்த்தனி அப்படின்னா சொத்தம் எந்தம், ஏழாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை அப்படிதானே இருக்குது. அதனால இப்ப அந்த வயது கிரண்யம் வந்துருச்சோ, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? அதனால இது வந்து நான் சூளமா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், அது பண்டிதாலும் சொல்றான் பாமராலும் சொல்றாளே அப்படின்னாக்கா, அதுக்கு ஒண்ணுமே இல்லை. இத வந்து தேகாத்ம பிரமத்தினால வந்தது. அங்க சுவாமி ஒரு கேள்வி கேக்குற, என்ன ஆச்சரியமான கேள்வின்னாக்கா, நான் வெளுப்பா இருக்கேன்னு சொல்றோம், நான் வெளுப்பா இருக்கேன், நான் சோப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன் அப்படின்றான். நான் வெளுப்பா இருக்கேன், சோப்பா இருக்கேன், கருப்பா இருக்கேன்றது நம்ம ரெண்டு பேருமே என்ன ஒத்துருக்கோம், அது சரீர தர்மம்னு ஒத்துருக்கோம், ஆத்ம தர்மமா ஒத்துக்கவே இல்லை. என்ன அழகான யுக்தி பாருங்கோ, நான் சோப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், நான் வெளுப்பா இருக்கேன்னு சொன்னாக்கா அது சரீர தர்மமே, சுரூப ஆத்ம சுரூப தர்மம் இல்லையா அது? அங்க நீ என்ன சமாதானம் சொல்லுவ? அதனால அதனாலதான் ஒரு ஸ்படிகம் இருக்கு, ஸ்படிகம்னாக்க என்ன சொல்றது, பளிங்கு கல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒருத்தன் என்ன பண்ணா, செம்பருத்தி புட்பத்தை கொண்டு வந்து வச்சுட்டான். இப்ப செம்பருத்தி புட்பத்தை கொண்டு வந்து வச்சா அது சக்கச்சக்கையேன்னு இருக்குது, இதுவோ வெள்ள வெளியேன்னு இருக்குது, கண்ணாடி மாதிரி பளிங்கு இருக்கு. அந்த செம்பருத்திய வச்சாக்க அந்த செம்பருத்தியோட நிறம் அத்தனையும் அதுல இதுவாயிடுறது. இதுல அந்த படிகத்துல பிரதிபலிக்கிறது. இப்போ செம்பருத்தில சோப்பு இருக்குதா அல்லது ஸ்படிகத்துல இருக்கான்னு கேட்டா என்ன பதிலன்னு சொல்லுவேன், செம்பருத்தியிலதான் இருக்கு, அது ஸ்படிகத்துல பிரதிபலிக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். நம்ம பிரம்மாண்டம் சேவிக்கிச்சு ரங்கநாதன் சன்னதியிலையும் திருவேங்கட பிரையான் சன்னதியிலும் தான் அது கிடைக்கும், வேற எந்த ஊர்லயும் கிடையாது. தேவ பெருமாளுக்கெல்லாமே போகஸ் லைட் வச்சிருவோம். இதே ரங்கநாதன் சன்னதியிலையும் திருவேங்கட பிரையான் சன்னதியிலையும் சேவிக்கிற வாழ்க்கை தெரியும். மூலஸ்தானத்துல பெருமாள் வந்து அத்தனை திருவாபரணங்களை சாதிப்பார். இத்தனை திருவாபரணங்கள் சாதிச்சா அதுல கல்லு எல்லாம் இருக்கு பாருங்க, ரத்ன கல்கள் எல்லாம் பிரக்ஷணமா இருக்கும். அதை பார்க்கச்சு அது அப்படியே பிரகாசிக்கும், பிரகாசிப்பிச்சு சோப்புகள் இருந்ததுன்னா சோப்பா தெரியும். ரத்னாங்க சாத்திப்பாரு பெருமாள் ரங்கநாதன் உற்சவம். அப்ப சாத்தி சமயத்துல தேவ பெருமாள் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அத மாதிரி அவதார சோத்துக்கு இது பாதிரிக்கலாம் சாத்திப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரத்னாங்கி தேவிட்டி வச்சித்திரம் வண்டி பாக்கணும், அப்படியே ஜொலிக்கும் அந்த ரத்தம், சோப்பா ஜொலிக்கும். சேவிக்கிறவாளுக்கு அதனுடைய அருமை தெரியும். இப்போ உண்மையிலேயே அந்த ரத்னம்ன்றது அந்த ரத்தனக்கல்ல தான் அந்த சோப்பு இருக்கு, அந்த பிரகாசம் இருக்கு. ஆனா அது வெளியில பிரதிபலிக்கும் பொழுது தெரியுது, வெளியில எல்லா இடத்துலயும் இருக்கா மாதிரி தெரியுது. உண்மையிலேயே அப்படி இல்லையே. அந்த மாதிரிதான் அகம் ஸ்வேதக அகம் ரத்தக அப்படின்னு லோகத்துல சொல்றோம். நான் சோப்பா இருக்கேன், நான் வெளுப்பா இருக்கேன், அகம் ஷியாமக நான் கருப்பா இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த கருப்பு அப்படின்றதுலாம் ஆத்ம தர்மம் இல்லையே, அது வந்து சரீர தர்மம் தானே, அது நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரிதான் ஸ்தூலோகம் கிருஷோகம் அப்படின்னு சொல்றது அதே மாதிரிதான், அது அந்த மாதிரிதான் வருது அது. அதனால இந்த இடத்துல கேள்வியே நீ கேட்ட தவறு, கேள்வியே தவறு அது. அத மாதிரிதான் இன்னொன்னு, எனக்கு தலையில சுகமா இருக்கு அப்படின்னாக்க இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அது சுகம் இல்ல, ஆத்மஸ்வரூபத்துக்கு சுகமே கிடையாது. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தர்மபூத ஞானத்தை கொண்டு அதை சொல்ல போறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த கேள்வியே தவறு. சரி இவ்வளவு சொல்ற நீ, ஆனா இதெல்லாம் வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு வாக்கியம் வருது, சயேஷ ஜீவேனாத்தனா அனுப்பிரபூதா வேபீயமானா மோதமான திஷ்டதி அஸ்ய யதேகாம் சாகாம் ஜீவோ ஜஹாதி அதசா சுஷ்யதி அப்படின்றது. அதிகாரம் சார் அவரோட சுவாமி இது கேள்வி கேட்டுன்னு பதிலாம் சாச்சிருக்கார். இது என்ன சொன்னா, ஒரு உடம்பு, அந்த உடம்பு தான் ஆத்மஸ்வரூபம் பூர்வபட்சி சொல்றது. அதுல ஒரு கிளை ஒரு அவயவம் அது விழுந்துடுறது, அதை விட்டுடுறான் ஜகாதி விட்டுடுறான். விட்டுட்டான்னாக்கா அது என்ன ஆயிடுறதுன்னா சுஷ்யதி, ரொம்ப அப்படியே வத்தி போயிடுறது. அது அத மாதிரி ரெண்டாவது சாக்க ரெண்டாவது அவயவத்தை விட்டான்னா அது ஒரு மரம் மாதிரி, அதாவது உருவகப்படுத்துறது. இவனை உருவகப்படுத்தி ரூபகம்ன்ற உருவகப்படுத்தி சொல்றது, இவன் வந்து ஒரு அவயவத்தை விட்டான்னா அந்த அவயவமானது வத்தி போயிடுறது. அத மாதிரிலாம் பிரச்சனை வாக்கியம் இருக்கு அங்க, அது இருக்குது அது. அதனால இப்ப வந்து ஜீவாத்ம சுரூபம் இருக்குதே, ஜீவாத்ம சுரூபத்துல உடம்புதான் ஜீவாத்ம சுரூபம், அது விருஷரூபமா சொல்றது, விருஷரூபமா சொல்றதுனால அதன் ஒவ்வொரு அவயவமும் போறது, ஒவ்வொரு அவயவமும் போயிடுறது. இவனுக்கு ஏதோ ஒரு அவயவம் போயிடுறது, அதாவது வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, என் கை மொத்தம் கை வேலை செய்யல, அப்பப்போ அடியனுக்கு கூட இந்த இடது கை இடது கால் கொஞ்சம் மறுத்து போகும். ஏன் மறுத்து போகணும்னாக்கா அங்க நரம்பெல்லாம் எடுத்துட்டா, அதனால கொஞ்சம் நம்ம மறுத்து போறது அப்பப்போ. இது மாதிரி போறது இல்லையோ அவன் என்ன சொல்றான் ஜெயனன், இந்த மாதிரி ஸ்ருதியே சொல்றது, ஆத்மஸ்வரூபம்ன்றது உடம்பளவு, அந்த உடம்பு ஒரு மரம் மாதிரி உருவகப்படுத்தப்படுறது, அதனுடைய ஒரு அவயவம் ஜகாத்தின்னு அவனுக்கு பிச்சா போட்டுட்டான், பிச்சு போடல, அது என்ன இடத்துல வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்துல இது வந்து இவனுடைய உடம்புனுடைய ஒரு இது பிரிஞ்சு போறதுன்னு அர்த்தம். அதனால உபனிஷத்தே சரீர அளவுதான் ஆத்மான்னும் அதுல ஒரு ஒவ்வொன்றும் விசாரங்கள்லாம் உண்டு சொல்றதே சாந்தோக்கியம் பண்றதே அது மாதிரி சொல்றது இல்லையோ அதனால இருந்துட்டு போட்டமே அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது ஏன்னா அங்க ஸ்பஷ்டமா இருக்க இல்லையோ அப்படின்னுட்டு ஜெயநாள் கேக்குறா. அதற்கு பதில் சுவாமி என்ன சாதிக்கிற இது ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டோம் ஒண்ணு இல்ல இந்த உடம்புல தர்மபூத ஞானம் ஒண்ணு இருக்குதா இல்லையா அந்த தர்மபூத ஞானம்ன்றது உடம்பு முழுக்க வியாபிச்சு இருக்குது பிரதீபாவேச ததாஹிதர் செய்தின்னு சூத்திரக்காரர் சொல்ற அவாவாதிகரணத்துல நாலாம் அத்தியாயம் நாலாம் பாகத்துல அஞ்சாவது விகரணம் அதுல சொல்லும் பொழுது ஏற்கனவே சொல்றோம் ஒரு வழக்கு வந்து கூடத்துல ஏத்தி வைக்கிறோம் கூடத்துல நடுவுல ஏத்தி வச்சோம்னாக்கா கூடம் முழுக்க பிரகாசிக்கிறது அதனுடைய தர்மம் தான் பிரகாசிக்கிறது அந்த வழக்கு எல்லா இடத்துலயும் வரல வழக்கினுடைய ஒளி இருக்கே அந்த ஒளியானது எல்லா இடத்துலயும் தெரியறது அது எப்படி தெரியலாம் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே அதை சொல்றோம் அந்த ரொம்ப தூரமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ ஆள் கூட நடு கூடத்துல வச்சிருந்தா கூட ரொம்ப தூரத்துல இருக்கிறது நமக்கு தெரியாது பக்கத்துல இருக்கிறது தான் தெரியறது காரணம் அதனுடைய கிரணங்கள்லாம் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் தான் போகும் அதனால கிரணங்கள் தான் அங்க பிரதீபவது ஆவேஷா அப்படின்ட்டு அந்த சூத்திரக்காரர் சொல்றது குணாத்வா அவலோகபதுன்னு சொல்லியிருக்காரு ஆகையினால தர்மபூத ஞானத்தை வச்சுட்டுதான் இங்க சொல்றது அதனால என்ன அர்த்தம் ஒரு அவயவம் போறது அது வேலை செய்யல அது வத்தி போறது அப்படின்னு சொன்னாக்கா தர்மபூத ஞானத்தினுடைய சங்கோச்சம் உடம்பு முழுக்க நன்னா வேலை செய்யறது அப்படின்னா தர்மபூத ஞானமானது விகசிதம் அப்படின்னு அர்த்தம் அதுதான் அதுல கூட ஒரு இது சொல்றோம் பிராணம் கொல்யம் பிராண சஞ்சார க்ஷயம் தான் இது பிராணம் வந்து உடம்புல முழுக்க முழுக்க சஞ்சரிக்கணும் பிராணம் முழுக்க முழுக்க சஞ்சரிச்சாதான் நம்மளால உடம்பு முழுக்க எல்லா காரியமும் பண்ண முடியும் பிராணனே ஒழுங்கா சஞ்சரிக்கலன்னு வச்சுக்கோங்க அப்போ எந்த காரியமும் நடக்காது அதுதான் லோகத்திலேயே பாக்குறோம் அது ஒருத்தனுக்கு பக்கவாதம்லாம் வருது அந்த மாதிரி சமயத்துல இந்த பிராண சஞ்சாரமானது குறைஞ்சு போயிடுறது அதனாலதான் கால் இழுத்துக்கிறது கை இழுத்துக்கிறது நடக்க முடியல அப்படின்னு சொல்றாரு அதனால மரத்து போயிடுறதுன்னு சொல்றோம் இதுக்கெல்லாம் இதான் மூல காரணம் பிராண சஞ்சாரம் குறைஞ்சு போறது அதனால தர்மபூத ஞானமானது அங்கெல்லாம் பிரவகிக்க மாட்டேங்கிறது அங்க பிரவகிக்காததுனால நமக்கு அது தெரியறது அது இத மாதிரின்னு அது கூட மூல காரணம் நாங்க என்ன சொல்லிடுவோம் கர்மா அவாவா கர்மா அவாவா கர்மா அவனால அப்படி இருந்தது அதனால அந்த உபநிஷத்தாண்ட என்ன சொல்லிடுத்து ஏகாம் ஷாகாம் ஜஹாதி அப்படின்னு சொல்றது விடுறான் இவன் தியாகம் பண்றான் அப்படின்னு சொல்றது அது அத மாதிரி சுவாமி கொச்சிமலை சுவாமி ஒரு உதாரணம் சொல்ற ஒரு வீடு இருக்குது ஒரு வீடு ரொம்ப நல்லாதான் இருக்கு ஆனால் ஏதோ ஒரு பாகத்துல பின்னாடி பாகமோ முன்னாடி பாகமோ கொஞ்சம் சிதிலமா போடுறது இடிஞ்சு போடுறது அந்த சமயத்துல நாம போக மாட்டோமோ இல்லையோ அந்த இடத்துல நம்ம போக மாட்டோமே மேல ஏதாவது தள்ள விழுந்தேன்னு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி தோணும் இல்ல கால இடிச்சதுன்னு ஏதாவது வந்ததுன்னு என்னன்னு தோணும் இல்ல பூஜை போட்டுருந்ததுன்னு என்ன ஆகுதுன்னு தோணும் அதனால போக மாட்டோம் அத மாதிரிதான் இந்த மாதிரி தர்மபூத ஞானமானது சங்கோஜமா எடுத்துனாக்கா அப்போ இந்த உடம்புல அந்த அந்த எந்த இடத்துல குறைஞ்சு போயிடுத்தோ எந்த இடத்துல பிராண சஞ்சாரம் இல்லையோ அப்போ அது வேலை செய்யறது இல்ல அதனால அவன் என்ன பண்றான் வலதுகையை வேலை செய்யல இல்ல இடதுகையை வேலை செய்யல அவ இடதுகையை விட்டுடுறான் வலதுகையாலேயே பண்றான் எல்லா அவயத்திலையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த காரியத்தை பல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்கோ ஒரு பல்லு வலது பக்க பல்லு நமக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இடது பக்க பக்க பல்லால முந்தையே சாப்பிட்டு இருக்கோம் பரியாசைகள்ல ஒரு வாட்டி ஆண்டவன் நானும் உட்காந்துட்டு இருக்கோம் ஆண்டவன் வந்து பெரிய ஆண்டவன் விஷயமஸ்தன் பெரிய ஆண்டவன் நாவல் பழம் ரொம்ப திருவள்ளம் ஏன் அப்படின்னா இந்த சுகருக்கு நல்லதுன்னுட்டு இந்த ஹைபிரிட் நாவல் பழம் தெரிஞ்சுக்கிறது ஆகும் அந்த நாவல் பழத்தை ஆண்டவன் என்ன பண்ணுவே அலம்பி கொடுப்பா அதை எடுத்து அங்கேஞ்சாகும் அது பண்ணச்சே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு கொட்டையை திப்பிடுவோம். ஆனா ஆண்டவன் வந்து அந்த கொட்டையும் கிடைச்சு சாப்பிடுவேன். அப்ப ஒரு வாட்டி கேட்டேன், அப்போ ஆண்டவனுக்கு 80 நட்சத்திரம் ஆயிடுச்சு, அரியன் பல்லு எல்லாம் சுத்தமா இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏதோ இருக்குது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க நானு அப்படின்னு சாய்ச்சாகும். ஏன்னா எல்லா பல்லும் இந்த வயசுலயே நம்ம ஒழுங்கா இருக்க மாட்டேன்றது. 80 நட்சத்திரத்துல எப்படி இருப்போம், 80 நட்சத்திரத்துல எப்படி இருப்போம் அது. அதனால ஏதோ இருக்கு, அதை வச்சு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சாய்ச்சாகும் ஆண்டவன். அதனால எல்லாருமே அந்த மாதிரிதான், எந்த அவயவம் வேலை செய்யலையோ அந்த அவயவத்தை விட்டுட்டு இன்னொரு அவயவத்தை கொண்டு இதை பண்றோம். இத மாதிரி லோகத்துல இருக்கு. அதனால இதுதான் ஏகாம் ஷாகாம் ஜஹாதி அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஷாக்கைய ஒரு அவயவத்தை விட்டுடுறாங்கன்னா இந்த அர்த்தமே தவிர்த்து ஒரேடியா ஆத்மஸ்வரூபத்துக்கு அவயவம் உண்டான்னா அது நிறவயவமாச்சு. நிறவயவமான ஒரு விஷயத்துல இதெல்லாம் வராது அப்படின்னு அர்த்தம். சரி, நீ வந்து நாங்க இது வரையும் நிர்விகாரமான ஆத்மாவில இந்த மாதிரி நீ விகாரத்தை சொன்னா விரோதம் வருமே அப்படின்றத இது வரையும் சொல்லியிருக்கோம். இப்போ வேற ஒரு விரோதம்லாம் வருது. ஜீவாத்மா தேக அளவுதான், தேகம் எப்படி இருக்கோ அந்த அளவுதான் அப்படின்னு நீ சொன்னையானாக்க அதுல பெரிய விரோதம் வருது. ஏன் அப்படின்னாக்க, யோகிகள்லாம் பல உடம்பு எடுத்துக்கிறோம், பல உடம்பு எடுத்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், சௌகரி மகரிஷி பெரிய யோகி, அவர் ஏதோ ஒரு மீனை பார்த்தார், மீன் வந்து தன்னுடைய ராணியோடையும் தன்னுடைய குழந்தைகளோடையும் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதை பார்த்தோன்னே இவருக்கும் ஆசை வந்தது. போய் குஷனா பண் கிட்ட போய் உன் பொண்ணெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார், ஒரு பொண்ணை கொடுவினார், 50 பொண்ணும் அவர் கிடைச்சிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டார், 50 உடம்பு எடுத்துட்டார். இப்போ 50 உடம்பு எடுத்துட்டு இவர் வந்து ஒவ்வொரு பொண்ணோடையும் ஆனந்தமா பிரச்சனை பண்றாரு. ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் 4 குழந்தை பெற்றாராம், 200 குழந்தைகள் அவருக்கு பிறந்தது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புத்தி வந்து, ஐயோ இவ்வளவு நாள் நம்ம தபசெல்லாம் வீணாக்கிட்டுமே, இனிமேல் திருப்பி யோகம் பண்ணணும்ட்டு எல்லாருக்கும் வியவஸ்தை பண்ணிட்டு கலந்து போயிட்டார் அப்படின்னு விஷ்ணுபுராணம் சொல்லிட்டு போகுது. இப்போ இந்த சௌபரி மகர்ஷி இத்தனை 50 உடம்பு எடுத்துட்டு இல்லையா, இப்போ இதுல 50 உடம்பு எடுத்துட்டேனாக்க அப்ப ஜீவஸ்வரூபத்தை பிச்சுட்டேரா, அதாவது கிழிச்சு கிழிச்சு ஒவ்வொரு அவயவமா விட்டு விட்டு இந்த அவயவம் பெரிய பொண்ணுக்கு, இன்னொரு அவயவம் சின்ன பொண்ணுக்கு, இன்னொரு அவயவம் பொண்ணுக்கு, அந்த மாதிரி அவர் பிரிச்சாரா அவர். அப்படி இல்லையே, அது இல்லவே இல்லை. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க அப்ப ஒவ்வொரு அவயவமும் விட்டுட்டு போயிட்டே ஒவ்வொரு அவயவமா பிரிச்சு தன்னுடைய 50 தேவைகளுக்கும் தான் உடம்பு பிரிச்சு கொடுத்தார் அப்படின்னு சொன்னாக்க அப்ப விகாரம் வந்துடுத்து நாசம் வந்துருதுன்னு நீ ஒத்துண்டு ஆகணும். அது மட்டும் இல்ல, எந்த உடம்புல ஆத்மா இருக்குதுன்னு சொல்லு, எந்த உடம்புக்கு அனுகுணமா ஆத்மஸ்வரூபம் இருக்குதுன்னு சொல்லு. நீ என்ன சொல்றீங்க, ஆத்மா எவ்வளவு அளவோ அந்த அளவு அப்படின்னு நீ சொன்னியோ, அந்த அளவுன்னு சொல்றதுக்கு இப்ப அளவு எனக்கு சொல்லு. இப்போ 50 உடம்பு எடுத்துட்டாரு அவர், 50 உடம்பு எடுத்துட்டாக்கா அதுல எந்த உடம்பு அவருக்கு வந்தது, அதுக்கு நீ பதில் சொல்லு. அதுவும் உன்னால சொல்ல முடியாது. அது மாதிரி இது ஒரு விரோதம் வருது உனக்கு. அப்புறம் இதே மாதிரி ஒத்துண்டியானாக்கா இன்னொரு ஒரு தோஷம் வருது. முக்தி திசையில உடம்பு இருக்குதா இல்லையா அத சொல்லு. முக்தி திசையில் மோட்சத்தை அடையறான் இவன், மோட்சத்தை அடையும் பொழுது இவனுக்கு உடம்பு இருக்கா இல்லையா, உடம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. உடம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்க இந்த உடம்புன்றது எப்படிப்பட்டது, உடம்புன்றது எப்படிப்பட்டது அப்படின்னாக்க கர்மபத்தமா இருக்குது. கர்மாவனானதான் உடம்பு வந்தது, அந்த கர்மா போனாதான் இந்த உடம்பு போகும். இப்ப உடம்பு போயிடுத்து கர்மா போயிடுவே உடம்பு போயிடுத்து, உடம்பு போயிட்டு அதனாலதான் மோட்சத்தை அடைஞ்சிட்டான். அப்போ அப்படியானாக்க மோட்சத்தை செய்த அவனுக்கு என்ன அளவு இருக்குது, ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லிருக்கோம். நீ தான் வந்துருக்க முக்தி தெரியாத தேகம் கிடையாது அப்படின்னு நீ சொல்லியிருக்க. தேகம் கிடையாதுன்னு சொல்லிட்டாக்க அப்போ தேகம் இல்லைன்னு சொல்லிட்டேதாக்கா அப்ப என்ன அளவு இருந்தது? இப்ப சொல்றேன், இந்த பத்த சம்சார திசையில எவ்வளவு உடம்பு அளவு இருக்கோ அவ்வளவுதான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு நீ சொன்ன. அங்க தேகமே இல்லையே. ஆனா அதனால நீ வந்து ஜெயினால் வந்து உடம்ப ஒத்துக்காததுனால உடம்பு ஆத்மஸ்வரூபத்துக்கு அளவு இல்லைன்னு ஆயிடும். அளவு இல்லைன்றத நீ ஒத்துக்க போறியா? நாங்க சொல்லிடுவோம் என்னது அணுதான் அது சுருதி சொல்லி எடுத்துருவோம். நீ வந்து அணுன்னு சொல்லல, தேக பரிமாணம் சொல்லிட்ட. தேக பரிமாணம் சொல்லிட்டேன்னா விபூர்ணி ஒத்துண்டுதா ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். அது இல்லையே, நாங்க உடம்பு இல்லைன்னு தான் சொன்னமே தவிர்த்து உடம்பு இல்லைன்னா விபூன்னு சொல்லணுமாண்ணா அப்படின்னு அவ கேக்குறா. அதற்கு பதில் என்ன சொல்ற சுவாமி, குஜமோகன் சுவாமி சொல்ற, அதுக்கு உடம்பு அளவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அளவற்றது அப்படின்னா விபுத்தம் தானே முடியறது, எண்ணிக்கையற்றதுன்னா வியாபிச்சிருக்குதுன்னு அர்த்தம். அளவே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாபிச்சிருக்குது, விபுவா இருக்குன்னு அர்த்தம். விபுவா இருக்குன்ட்டு நீ ஒத்துன்ற, அதனால விபுத்தத்தையே நீ ஒத்துன்ட்டேன்னு அர்த்தம். நீ விபுத்தத்தை ஒத்துன்ட்டாக்க ஏற்கனவே நாங்க விபுத்தத்துக்கு எல்லாம் தோழம் சொல்றோம். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல உன் சித்தாந்தத்துல விபுத்தம் ஒத்துண்டாக்க என்ன தோழ வரும்னு சொல்ல போறோம், பின்னாடி சொல்ல போறோம். அதனால அந்த தோஷமும் வந்துருமே அது. அதனால அந்த தோஷமும் வந்துருச்சோம்னாக்க அதற்கு ஒன்னால வந்து ஒன்னும் சொல்ல முடியாதே பதிலே, ஒன்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னாக்க விபுத்வம்ன்றது வந்தாக்கா அவ்வளவு தோஷங்கள் வருதுன்னு இவ்வளோ நாள் சொல்லிருக்கோம். எத்தனை சுலோகங்களை சொல்லி எடுத்து எத்தனையோ சுலோகங்களை சொல்லிட்டோம் அது. அதனால அது தோஷம் வரும் அது. அதனால ஏன்னா இப்ப சௌபரி சொன்னது அது ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அது. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ஒரே ஆத்மா யோக மகிமையினால அவன் என்ன பண்றான்னாக்கா பல சரீரத்தை அறுத்துக்கிறான். இப்ப ராவணனை பத்தி பார்த்திருக்கோம். ராவணன் வந்து என்ன பண்ணா பிராட்டி எதிர வந்து ஒரு இதுவா எடுத்துட்டான், பிக்ஷுவா வந்தான், பிக்ஷுவா வந்தான், சன்னியாசி எடுத்துல வந்தான் அப்படின்ட்டு பார்த்திருக்கோம். மாரீஜன் ஒரு மானாக மாறினான், அசம்பவம். ஹேமமிருகஸ்த ஜென்ம, ஹேமமிருகம் சொர்ணமயமான மானா வந்தான் மாரீச்சன். இப்ப முதல்ல அவன் எப்படி இருந்தான் மாரீச்சன்? ஒரு அசுரன், ராட்சசனா இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ராவணன் நினைச்சுன்னு பயந்துண்டு விக்ஷே விக்ஷே பசியாமின்னான். ஒரு மரத்தினையே ராவண பாக்குறேன், ரான்னு ஆரம்பிக்கிற சப்தங்கள்லாம் கேட்டாலே எனக்கு பயத்தை உண்டு பண்றதுன்னு சொன்னான் மாரீச்சன். அந்த மாதிரி அவன் எத்தனையோ ரூபத்தை எடுத்துட்டான். இப்ப இத மாதிரி அதாவது ராட்சசா எல்லாமே இத்தனை ரூபம் எடுத்துட்டு இருக்கா, அத மாதிரி எத்தனையோ யோகிகள்னா எவ்வளவோ ரூபம் எடுத்துக்கிறா. இப்ப எவ்வளவோ ரூபம் எடுத்துட்டாக்கா அப்ப நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா முதல்ல எடுத்துட்ட ரூபம் இருக்கு பாருங்க, அந்த ரூபத்துக்கு அனுகுணமான ஒரு ஆத்மா. அந்த மாதிரி அப்புறம் பல ரூபங்கள் எடுத்துட்டாக்கா பல ரூபங்கள் எடுத்துன்றதுனால பல ஆத்மாக்கள் நீ ஒத்துக்கணும். பல ஆத்மாக்கள், முன்னாடி இருந்த ஆத்மா வேற, இப்ப இருக்கிற ஆத்மா வேற அப்படின்னு எடுத்துக்கணும். அவ பல சரீரங்கள், பல சரீரங்களுக்கு ஏத்த மாதிரி பல ஆத்மாக்கள் அப்படின்னு அங்கீகரிக்கணும். அப்படி ஒத்துண்டியானாக்க அது விரோதம் வந்துடுறது. என்ன விரோதம் அப்படின்னா, இவன் முதல்ல இருந்த ஆத்மா அனுபவிச்ச சுகதுக்கம் வேற, அடுத்த வர்ற ஆத்மா அனுபவிக்க சுகதுக்கம் வேற. முன்னாடி சொன்ன மாதிரி அகத அபியாகமும் பிரணாசம் வந்துடும். இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கிற பட்சத்தை ஏத்துக்கணுமா? அம்மா அந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறத ஏத்துக்கவே கூடாது. அதனால ஆத்மா ஷரீர அளவுதான் இருக்கு அப்படின்ட்டு ஜெயினன் சொல்ற பட்சமானது சரியில்லை. அத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சாதிக்கலாம். நாத்மா தேகானுரூபம் விவித பரிணதி நிர்விகாரோக்தி பாதாத் ஸ்தூலோகம் மூர்த்னி ஜாதம் சுகமிதி ஜமதி தஸ்ய தேஹாத்ம மோஹாத் நானா தேகஸ்ச யோகி பிரசஜதி விதுரஹ பும்சி தேக பிரமாணே முக்தௌ தேஹாத்யாஸ்ய பரிமிதி விரஹ சப்ரயுக்தேஸ்ய மானே நிர்விகாரோக்தி பாதாத். நீ கணக்க ஆத்மா தேக அளவுதான் இருக்கு, ஷரீர அளவுதான் ஆத்மா இருக்கு அப்படின்னு நீ சொன்னையானாக்க நிர்விகார உக்தி பாதாத். ஸ்ருதி ஆத்மா நிர்விகாரன் அப்படின்னு சொல்றது. அந்த நிர்விகாரத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகளுக்கு பாதம் வந்துடும், விரோதம் வந்துடும். விரோதம் வந்துடவே அதை அங்கீகரிக்க கூடாது. ஆத்மா தேகானுரூபம், இந்த ஜீவாத்மாவானது தேகம் எவ்வளவு அளவு இருக்குதோ அந்த அளவு இருக்குது. அது மட்டும் இல்ல, விவித பரிணதிகி, பரிணதினா பரிணாமங்கள், பல மாறுதல்களை உடையது, பலவித பரிணாமத்தை அடைகிறது இந்த ஆத்மா அப்படின்னு சொல்றது தவறு. நீ சொல்றது சரியில்லை, தவறான வாதம் அது. சரி அப்படி சொல்ற, ஆனா லோகத்துல ஸ்தூலோகம் அகம் ஸ்தூலகா நான் பருத்து பருத்து குண்டா இருக்கேன், ஸ்தூலகாயா இருக்கேன் அப்படின்னு லோகத்துல இருக்கு. அது மாதிரி கிருஷோகம்னு சொல்றாளே ஒல்லியா இருக்கேன்னு சொல்றமே, அது மாதிரி மூர்த்தினி சுகம் ஜாதம் தலையில சுகம் உண்டாயிடுத்து. இது வந்து சுகம்ன்றது ஆத்ம தர்மம், ஆத்ம தர்மம் சுகம். அப்போ தலையில சுகம் உண்டாயிடுச்சுனாக்கா ஆத்மாவுக்கு சுகம் உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால மூர்தினி சுகம் ஜாதம் அப்படின்லாம் ஈத்தி மதிஹி, இந்த மாதிரி ஒரு ஞானம் வருதா இல்லையா, அந்த ஞானத்துக்கு என்ன சமாதானம் நீ சொல்லுவேன். அகம் ஸ்தூலோகா அகம் சூழகா அகம் கிருஷகா அப்படின்னு தேக பரிமாணத்தை வச்சுட்டுதானே லோகத்துல அகம் அகம்னு இருக்கு, அதற்கு சமாதானம் சொல்லணுமே. நாங்க தேக பரிமாணம் சொல்றதுக்கு எங்களுக்கு சரியா போயிடுறது இருக்கு. முன் சித்தாந்தத்துல வராதேன்னு ஜெயினாங்க அப்படி பார்த்து கேக்குறா. அதற்கு இது மதிகி, இந்த அறிவானது ஞானமானது சஸ்ய, அந்த யாருக்கு இந்த மாதிரி ஞானம் உண்டாச்சோ அவளுக்கு ஏன் வந்ததுன்னா தேகாத்ம மோகாத். தேகாத்ம மோகம் ஷரீரமே ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கிறா. இது யோகிகள் கூட அந்த வார்த்தையை சொல்றாளா இல்லையா, லோகத்துல பண்டிதனும் அந்த வார்த்தையை சொல்றோம். பண்டிதனுக்கும் இந்த மாதிரி நான் என்ன பெருத்து போயிட்டேன், நான் இழைச்சு போயிட்டேன் அப்படின்னு லோகத்துல சொல்ற. அதனால இது வந்து பண்டிதாளுக்கு கூட சரி ஞானம் போயிடுறது சிறப்புமே இருக்கிறார். பரோபதேச வேலாயம் சர்வே வியாச பராசராக சுவானுஷ்டான வேலாயம் முனையோபின பண்டிதாக அப்படின்ற பிரத்யாரி உபதேசம் பண்ணச்ச எல்லாரும் வியாசராகவே மாறிடுவா, பராசராகவே மாறிடுவா, வசிஷ்டராகவே மாறிடுவா. ஆனால் சுவானுஷ்டான வேலாயம் தானட்டிக்கிற சமயத்துல மாத்திரம் முனையோபின பண்டிதாக, ரிஷிகள் கூட பண்டிதால் இல்ல, எல்லாரும் சாதாரண ஒரு பாமரனாதான் நடந்துப்பாங்க. பிரத்யாரம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதோ துக்கம் வந்துருச்சு, இவன் போய் அழுதவனை பார்த்து அப்படி ஆறுதல் சொல்றான். இவன் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவனுக்கே அந்த துக்கம் வந்துடுச்சு, பக்கத்து இவன் உழுந்து உழுந்து அழுதான். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்கலாம், அன்னைக்கு எனக்கு உபதேசம் பண்ணியே இப்ப போய் நீ அதையே அழலாமான்னு, அன்னைக்கு உனக்குதான் ஏன் வந்து எனக்கா வந்தது அப்படின்றான். இவன் சகஜம், எல்லாருமே சுவானுஷ்டான வேணாயா முனையோக்கில பண்டிதாக, வாழலாம் கூட பண்டிதா இல்ல. ஆகையினால பெரிய பண்டிதனா இருந்தா கூட சரி ஸ்தூலோகம் கிருஷோகம்னு பிரயோகம் பண்றானே, உடம்பு பிரதானமாவே இருக்கே லோகத்துல அப்படின்னு அவ கேக்குறா. அது கூட காரணம் என்ன, எப்படிப்பட்ட பண்டிதனா இருந்தாலும் பாமனா இருந்தாலும் தேகாத்ம பிரமம் வருது. தேகமே ஆத்மா அப்படின்னு ஒரு மோகம் வருது. அந்த மோகம் வரவேதான் எல்லாருமே என்ன பண்றோம், உடம்புக்கு பிராதானியத்தை கொடுக்கறோம். ஒரு 20 வருஷம் முன்னாடி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிப்போம். அப்போ அப்படின்னு சொன்ன யாராவது எனக்கு தலையை பண்ண போறதுக்கு வந்துட்டான்னாக்கா நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அசிரிச்சுட்டே சொன்னேன். உடனே என் ஃப்ரெண்டு சொன்ன, அவன் எப்பாரும் எல்லாத்தையும் விழுதுதான் சன்னியாசம்ன்றது, சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடியே தலையை பண்றதுக்கு யாராவது வந்துட்டான்னாக்கா நான் வாங்கிக்கிறேன். ஏன்னாக்கா பயம், சன்னியாசம் போயிட்டாக்கா பசி இருக்குமே, பசி எடுக்குமே, யார் சாதம் போடுவா, ஆத்திரம் இருந்தாக்கா அம்மா போடுறா, ஆண்டியா போடுறா, பொண்ணு போடுறா, மாட்டு பொண்ணு போடுறா அப்படின்னு சொல்லிடுவோம். யாரோ ஒருத்தர் பண்றதுக்கு இருப்பா, ரத்தம் பேசும்போது எதா ஆடாட்டாலும் சதா ஆடணுவாளே அந்த மாதிரி. அதே அங்க போனா எதிர்பார்ப்பு இருக்கு, எப்படிப்பட்ட பண்டிதனா இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா தேகாத்ம மோகம் தான் அது, தேகாத்ம மோகம். சரீரத்துல சரீரமே ஆத்மா அப்படின்னு ஒரு மோகம் இருக்குது, அந்த மோகத்தினால இது மாதிரி வருது. அது மட்டும் இல்ல, பும்சி தேக பிரமாணே சதி ஆத்மா, பும்சி ஆத்மாவனிடத்துல தேக பிரமாணே சதி, தேகம் தேக அளவுதான் ஆத்மா இருக்கான் அப்படின்னு ஒரு அளவுதான் இருக்குதுன்னு சொன்னாக்க, யோகி நானா தேக விதுரக பிரசதி. யோகி ஒரு யோக மகிமையினால பல சரீரத்தை ஒருத்தன் எடுத்துக்கிறான், நானா தேக பல சரீரங்களை ஒருத்தன் எடுத்துக்கிறான் ஒரு யோகி. அவன் எடுத்துனாக்க எந்த சரீரத்தினுடைய பரிமாணத்தை அவன் எடுத்துட்டு இருக்கான், பல சரீரங்கள் எடுத்துட்டு இருக்கிறதுனால எந்த சரீரத்தினுடைய அளவு இவன் ஆத்மஸ்வரூபத்துக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அல்லது அத்தனை சரீரமும் அத்தனை ஆத்மாக்கள் அப்படின்னு ஆயிடும், அது அந்த மாதிரி தோஷம் வந்துருமே. அதனால நீ சொல்றது தவறு. அது மட்டும் இல்லாம சப்ரயுக்தே அஸ்யமானே, இந்த சரீர பிரயுக்தமானது ஜீவனுக்கு பரிமாணம் அப்படின்னு நீ சொல்ற இல்லையோ. அப்போ முக்தி திசையில தேகாத்தியா முக்தௌ, முக்தி திசையில மோட்சம் அடையும் பொழுது தேகாத்தியாத் உடம்பு போயிடுறதா இல்லையா, அவளும் ஒத்துட்டு இருக்காத ஜெயினா கூட ஒத்துட்டு இருக்கா, முக்தி திசையில உடம்பு போயிடுன்னு ஒத்துட்டு இருக்கா. அப்ப சரீரமே இல்லாததுனால ஆத்மாவுக்கு பரிமித்தி விரக, பரிமாணமே இல்லாம போயிடும், பரிமாணமே இல்லாம போயிடும் அப்படின்னுட்டு பெரிய தோஷம் வருதே. ஏன்னா அப்பையும் பரிமாணம் இருக்கு, அளவு இருக்கு. நீங்க முக்தி திசையா இருந்தாலும் சரி இப்ப இருந்தாலும் சரி எப்பொழுதுமே அளவுன்றது ஆத்மஸ்வரூபத்துக்கு இருக்கு, அது இல்லையன்னு எங்கேயுமே கிடையாது. எல்லா சித்தாந்திகளும் ஒத்துட்டு இருக்கா, இப்ப அது வராதுன்னு போயிடுமே, அது வராம போயிடும் இல்ல. அல்லது நீ என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, இது வந்து கர்மபத்தமான சரீரம், அந்த கர்மபத்தமான சரீரம் போயிடுத்து அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். ஆனால் இவன் சுதந்திரனாக இவனே இத மாதிரி உடம்ப வந்து சிருஷ்டிச்சுக்கிறான் அப்படின்னு அடுத்த சோதா சொல்ல போற இருக்கு. அதெல்லாம் பரிகசிதமா இருக்குது, யாருமே அதை ஒத்துக்க மாட்டா, பிரமாணமே இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால ஆத்மஸ்வரூபம்ங்கிறது தேக பரிமாணம் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அத மாதிரி சொன்னேன்னு எவ்வளவு தோஷம் வருது பாரு. அதனால அத்தனை தோஷம் வர்றதுனால இத அங்கீகரிக்க கூடாது, இது தவறான வாதம். ஜெயினன் சொல்ற வாதம் தவறானது அப்படின்னு பாஷ்யக்காரரே அதாவது சூத்திரக்காரரே சொல்றது. ஆத்மா காப்ஸ்யம் அப்படின்னு சொல்ற சுவாமி அங்க கண்டனம் பண்ற, பின்னாடி கூட வரும் இதுல. இப்போ ஒத்த வந்து யானையா பிறந்துட்டான், யானையா பிறந்தவன் என்ன பண்றான்னாக்கா இவ்வளோ பெரிய உடம்புல உடம்பு ஆத்மா, நீ தான் சொல்றிருக்க யானை எவ்வளவு பெருசா இருக்குதோ அவ்வளவு பெரிய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு நீ சொல்லியிருக்க. அடுத்த ஜென்மாவில அவன் ஒரு எறும்பா பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப எறும்பா பிறந்தான்னாக்கா முதல்ல ஆத்மஸ்வரூபம் எவ்வளவு பெருசு இருந்தது, யானை அளவு இருந்தது. இப்ப எறும்பா பிறக்கச்சு அந்த எறும்பு உள்ள இந்த யானை சுரூபமான ஆத்மா எப்படி உள்ள போகும், எப்படி உள்ள போகும், அது போகிறதுக்கு வழி இல்லையே. ஓபரிய யானை அளவு இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் எறும்பு அளவில் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை எடுத்துக்கணும், அது எப்படி நுழையும், அது கஷ்டம். அல்லது இந்த எறும்பா ஒத்தம் பிறந்தான், அடுத்த ஜென்மாவில அவன் யானையா மாறுறான், யானை சுரூபத்தை எடுத்துக்கிறான். யானை சுரூபத்தை எடுத்தனாக்க இத்தினோடுதான் எறும்பு இருக்குது, அது அகாசியம் பூர்த்தி ஆகாது, வியாபிச்சு இருக்க முடியாது. யானாலும் அது உடம்பு இல்லையே, அதுக்கு யான அளவு அதுக்கு சுரூபம் இல்லையோ இல்லையோ, அதனால அது எப்படி அது அடையும், அதனால வராதியே. ஆத்மா காஸ்மியம் அழக்கா கண்டனம் பண்றக்கார் சூத்திரக்காரர் ஜெயின பங்காதிகரணத்துல நைகஸ்மின் அசம்பவாதிகரணம் பேரு. ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது பாதம் ஆறாவது அதிகரணம் நாலு சூத்திரங்கள்னால கண்டிக்கிறார் இதுல. அதனால இந்த மாதிரி ஷரீர அளவுதான் ஆத்மா அப்படின்னு சொல்றது பெரிய விரோதத்தை உண்டு பண்ணும். அதனால தவறான வாதம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. நாத்மா தேகானுரூபம் விவித பரிணதி நிர்விகாரோக்தி பாதாத் ஸ்தூலோகம் மூர்த்னி ஜாதம் சுகமிதி ஜமதி தஸ்ய தேகாத்மமோஹாத் நானா தேஹஸ்ச யோகி ப்ரஸஜதி விதுரஹ பும்சி தேக பிரமாணே முக்தௌ தேஹாத்யாஸ்யாத் பரிமிதி விரஹ தத்ர யுக்தேஸ்ய மானே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.